ரெண்டாவது ஸ்லோகம். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்ன, பொதுவாக உத்தியதற்கு அந்த அதாவது ஸ்பஷ்டமா புரிஞ்சுக்கோம், உத்தியதன்றது ஒரு சாம விசேஷம். அந்த சாமாவை யாகங்கள்ல கானம் பண்ணுவார், அது யாகத்துக்கு அங்கமா இருக்கும். உபனிஷத்து என்ன சொல்றதுன்னாக்கா, யாகத்துக்கு அங்கமா இருக்கக்கூடிய உத்தியதம் அத உபாசனம் பண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம், யாகத்துக்கு அங்கமானது உத்தியதம், அத உபாசனம் பண்றதுனால உபாசனமும் அங்கம்தான். அப்போ யாகத்துக்கு அங்கமா இருக்கிற உபாசனம் எப்போதும் கிருத்தர்த்தமாகவே இருக்கும். யாகத்துக்கோசரமே நீமையா பண்ணி ஆகணும், எந்த யாகம் பண்ணாலும் அந்த யாகத்துல அவுத்காத்திரம்னு ஒன்று உண்டு. அதாவது உத்காத்திரம் வந்து சமகானம் இல்லை, அதனால உத்தியத சமமாகவும் வரும். ஆக இந்த யாகத்துக்கு இந்த உத்தியத சாமகவனம்ன்றது அவசியம் பண்ணியாகணும். அதுல இந்த உத்தியதம் சாமகானம் அதை உபாசனம் பண்ண சொல்லியிருக்கு இந்த உபனிஷத். அப்படி உபாசனம் பண்ணாக்க எப்படி யாகத்துக்கு உத்தியதம் நியமேன அங்கமா இருக்கோ அந்த மாதிரி இந்த உபாசனமும் அங்கமாத்தான் இருக்கும் அப்படின்னு பூர்வபக்ஷி ஆட்சேபிக்கிறான். அதற்கு நிறைய ஹேதுக்கள் நேரில் சொன்னான், நேரில் பார்த்தோம். என்ன உத்தீதம் உபாசித்த அப்படிதான் வாக்கியம், அதுல பலன் சொல்லல அப்படின்னு சொன்னான் ஒரு பக்ஷி. என்ன போதோவனே விஷயமஸ்தி பிரணயத்தில பலன் சொல்றது, இங்க பலன் சொல்லல. இத மாதிரி வரத்தையா சொல்லணும். அதுக்கெல்லாம் இப்ப பதில் சொல்ல போற, இந்த உத்கீதன்ற சாமம் இருக்கு பாருங்கோ, அது அங்கோன்னு சொன்னது வாஸ்தவம் தான். ஆனால் இந்த இது இருக்கு பாருங்கோ உபாசனன்றது, அது நீமையான அங்கோன்னு எப்படி சொல்றேன், அது சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது அப்படின்னாக்கா, இது அன்னைக்கே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தோம் தண்ணீர்தான். அதாவது ஒரு யாகம் பண்ணி யாகத்துக்கு அங்கங்கள் எல்லாம் அனுப்பிச்சு யாகத்தை முடிச்சு பலத்தை அடையிறதுன்றது ஒரு யாக பிரக்கிரியா. அப்ப அங்கத்துக்கு பலன் கிடையாது. அங்கத்துக்கு என்ன காரியம், யாகத்தை முடிச்சு வைக்கும், யாகத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறது அப்படிதான். அப்போ அது கிருத்தர்த்தம் வேறு. ஆனால் அதே அங்கம், அதே அங்கம் பலத்துக்கோசம், ஏதோ ஒரு பலத்துக்கோசம் பண்றோம். அங்க வாக்கியம் இருக்கு, அக்னிஹோத்திரம் ஜோதி ரத்னா ஜோதி அப்படின்னு இருக்கு. பெயரை கொண்டு அக்னிஹோத்திர ஹோமத்தை பண்ணினாக்கா அதோட பலன் சொர்க்கம் கிடைக்கும். இப்ப இந்த தயிருங்கிறது திரவியம், அது அங்கம் அபிஷ. அந்த அக்னிஹோத்திர ஹோமத்துக்கு அபிஷ, அதோட காரியம் என்ன, அக்னிஹோத்திர ஹோமத்தை பூர்த்தி பண்ணி வைக்கும், அவ்வளவுதான். ஆனா தத்னா இந்திரிய காமஸ்து ஜுயா அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு. தயிரை கொண்டு இந்திரிய காமம், இந்திரியம் வேணும், இந்திரியம் குறைவாக்கான தெரியல, காது தெரியல, அது மாதிரி இந்த மாதிரி என்னென்ன குறைவுகள்லாம் இருக்கோ அதுக்கோசரம் ஒத்தன இது பண்றான். இந்த தயிரை கொண்டு ஹோமத்தை ஆசிரியச்சு பண்றான். ஹோமத்தை நிறுத்த ஹோமத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுலாம் காரியம் கிடையாது. இதுக்கு என்ன காரியம் அப்படின்னாக்கா, யாகத்தை இந்த ஹோமத்தை ஆசிரியச்சு ஹோமத்தை ஆசிரியச்சு பலத்தை அடையணும். ஹோமத்தை ஆசிரியச்சு பலத்தை அடையணும், என்ன பலன் அப்படின்னாக்கா இந்திரிய காலம், இந்திரியம், இந்திரிய ரூப பலத்தை அடையணும். அதுக்கோதான் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பேரு புருஷார்த்தம் பேரு. ஒரே தயிர் அக்னிஹோத்திர ஹோமத்தை பூர்த்தி பண்ணி வச்சதுனாக்க அப்போ அதனால பலன் சொர்க்கம் கிடைக்கும். அப்போ அக்னிஹோத்திர ஹோமத்தை பூர்த்தி பண்ணிக்க வேண்டியதான் அது காரியம். ஆனால் ரத்னா இந்திரிய காமஸ்துஜுஹியா அப்படின்னு சொன்னு வச்சுக்கோங்க, அப்ப தயிர் இந்த ஹோமத்தை ஆசிரியிருக்கு. ஏன்னா இந்த குணம் கிரியை இவைகள்லாம் தனியாது. அதோ நீல கலர்ல ஒரு புத்தகம் இருக்கு அப்படின்னு சொன்னா நீல கலர்ன்றது ஒரு குணம், அது தனியா நிக்கவே நிக்காது. அந்த மாதிரி இந்த கார் போயிட்டு இருக்குது, இந்த பஸ் போயிட்டு இருக்குன்றான். போதல் இந்த மாதிரி போக போதல், அதாவது வேகமா போறதுனாக்கா போகின்றதுன்றது ஒரு கிரியா. அந்த கிரியையானது பார்த்துக்கோங்க, அந்த கிரியையானது ஒரு வண்டியில தான் இருக்கு. போகிறதுன்றது ஒருத்தன் ஓடுறான், ஒருத்தன் நடக்கிறான், ஒருத்தன் சாப்பிடுறான், எந்த கிரியையா இருந்தாலும் சரி ஒரு திரவியத்தை ஆசிரியத்து தான் இருப்போம். நமக்கு தனியா அது நிற்காது. ஒரு கிரியையோ ஒரு குணமோ தனியா ஆசிரியத்திருக்காது. இப்ப என்னன்னாக்கா தயிரை கொண்டு இந்திரியத்தை அடையறதுக்கு ஒரு ஹோமத்தை ஆசிரியத்து பண்ணணும். ஏன்னா தனியா தயிர் பண்ணாது. அன்னைக்கு சொன்ன பாருங்க, பால் இருக்கு, பால் நமக்கு நாளைக்கு தயிர் ஆகணும், அப்ப என்ன பண்றது அப்படின்னாக்கா அமுது குத்துறோம். கொஞ்சம் மோர் எடுத்து ராத்திரியில் அமுது குத்துறோம். இந்த அமுது குத்துறோன்ற கிரியை இருந்தாதான் அந்த பாலானது தயிரா மாறும். கிரியை இல்லாம நடக்கவே நடக்காது. அந்த கிரியை திரவியத்தை ஆசிரிச்சு. அது மாதிரி இந்த இடத்துல தயிர் ஒரு திரவியம், அதுக்கு ஒரு கிரியை இருந்தாதான் பணத்தை கொடுக்க முடியும். அதனால அக்னிஹோத்திர ஹோமங்கிற கிரியையை ஆசிரியச்சு பண்றது. இதுக்கு குணகாம விதி என்ன பேர் சொல்லுக்கா புருஷார்த்தம் பேர். ஒரே பெயர சொர்க்கத்தை அடையறதுக்கோசரம் ஹோமத்தை பூர்த்தி பண்ணி வைக்கிறதுக்கும் உபயோகப்படணும். அப்போ அந்த பெயர் கிரத்வர்த்தமா மாறிடும். ஆனால் அப்ப வந்து கிரத்வர்த்தம் அந்த தயிருக்கு பணம் கிடையாது, ஹோமத்துக்கு தான் சொர்க்கன்றது பணம். ஆனால் ஒரு இந்திரியம் வேணும் பண்றானோ அத மாதிரி ஸ்தலங்கள்ல அப்போ தயிருக்கு தான் பணம். ஆனால் ஒரு கிரியை ஆசிரியத்துதான் தயிர் பண்ண முடியும். கிரியை இல்லைன்னாக்கா தயிரால காரியம் பண்ண முடியாது. அதனால கிரியை தான் முக்கியம். கிரியையை ஆசிரியச்சு பண்றது, கிரியையை ஆசிரியச்சு பண்றது, அந்த ஆசிரியமா இருக்க உள்ளதுதான். இது புருஷார்த்தமா இருக்கு. நேற்று கூட சொன்னோம், சமசேன அபஸ்பிரணையே கோதோகனையின பசுகாமஸ்ய பிரணையே. ரெண்டு இடத்துல அப்பிரணயம் ஜலத்தை கொண்டு போய் வைக்கிறது. அந்த இடத்துல யாகத்துல சமசம், சமசங்கிற ஒரு மரத்தாலான பாத்திரம், அந்த பாத்திரத்தை வச்சுட்டு பண்ணினாக்க யாகம் பூர்த்தியாகும். அதனால நம்ம எதை அபேட்சிக்கிறோமோ அந்த பலன் கிடைக்கும். ஆனால் இங்க இந்த இடத்துல கோதோகனின பசுகாமஸ்ய பிரணையம், அந்த மாதிரி சமயத்துல கோதோகனோட பாத்திரத்தை கொண்டு பண்ணினோம்னாக்கா பசுரூப பலன் கிடைக்கும், கால்நடைகள் தான் கிடைக்கும். இப்போ ஆசிரியம் தான் இது. ஒரு யாகமானது இந்த திரவியத்துக்கு ஆசிரியமா இருக்கு. அது ஒண்டிதான் இந்த இடத்துல சொல்லப்பட்டது, அது ஒண்டிதான் இங்க சொல்லப்படுறது. அதனால ஆசிரியம் உண்டுதான். உத்தீதம் அப்படிங்கிறது நீ சொன்னையே அது வாஸ்தவம், கர்மாவுக்கு அங்கமா இருக்கு. ஆனால் அந்த உத்தீதத்தை உபாசனம் பண்றதுன்னு சொன்ன பாரு, அது மாத்திரம் புருஷார்த்தம் தான் அது. ஏன்னா அங்கே வாழ்க்கை இருக்கு, எதையோ வித்தியாசி ததையவே வீரியவத்தனம் தொடக்கி, எது வித்தியினால தெரிய எது எத்தை எதை வித்தியை கொண்டே செய்கிறானோ அதுவே விரியோத்தரம். அப்போ வித்தியை கொண்டு கூட வித்தியை இல்லாம கூட பண்றது இருக்குன்னு தெரியாது. அதனாலேயே நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த இடத்துல ஆசிரியாளமாக தான், அதாவது புருஷார்த்தமாக தான் இருக்கு இது. உத்கீத சாமா அது அங்கம் தான், நீமையின அது அங்கமா இருக்கும். ஆனா உத்கீத உபாசனம் அந்த உபாசனமோ நீமையின அங்கம் ஒண்ணு, அங்கமா இருக்க முடியாது. ஏன்னா உபாசனம்ன்றது நமக்கு இஷ்டம் இருந்தா பண்ணிக்கலாம், இல்லாத போனா வேண்டாம். இஷ்டம் இருந்தாதான், இன்னைக்கு எங்க அண்ணா பேசிட்டு இருந்தார் மூணாவது, அவர் உபாத்தியாயம் எல்லாம் பண்ணி இருப்பார். அவர் சொன்ன நாளைக்கு ஒரு சுபாபிஷேகமா, அதுக்கு போகணுமா, ஆயுஷம் பண்ண போறா, அவளுக்கு அது தேவை. நான் எனக்கு எனக்கு எங்காத்துல பண்ண ஆயுஷம் உனக்கு பண்ற இருக்கேன், எனக்கு மரத்துல பண்ணுவோம் காமியவே பண்ண மாட்டோம். அவளுக்கு ஆசையா இருந்தா பண்ணிக்கிறார், ஆசையில என்ன பண்ணிக்க போறது இல்லை. அதனால அவாத்து வழக்கங்கள் அதனால சொல்ல முடியும், இஷ்டம் இருந்தா பண்ணிக்கிறது, இல்லாத போனா வேண்டாம். அதனால அந்த கிரமம். ஆகவே ஒரு ஆசிரியாளம்பனம் உண்டுதான் அந்த இடத்துல. அதுல இந்த நீ சொன்ன கிரத்தத்துவம் வராது, புருஷார்த்தம் உண்டுதான். ஏன்னா ஒரு எதையோ ஒரு பிடித்து வைக்கணும், உபாசனம் பண்ணணும். நம்முடைய பகவத்கீதை சொல்ற என்ன பிடிச்சிக்கோ, என்ன பிடிச்சிருந்து உபாசனம் பண்ணுன்னு. அங்க பாஷிக்காரர் என்ன பிடிச்சுக்கோன்னா என்ன அர்த்தம், பெருமாவுடைய தெய்வங்களை வைக்கிறத பிடிச்சுக்கணும்னா, அதுதான் நமக்கு சுலபமா மனசுல வந்து நிற்கும். பெருமாளை ஏற்றி தான் பண்ணணும்னாக்கா தெய்வங்களை வைக்கிறோன்னு முன்னாடி, அதுதான் நமக்கு பிடிக்கும். ஒரு தேவ பெருமாளையோ, ஒரு ரங்கநாதனையோ, ஒரு திருவேணுடைய யானையோ, ஏதோ நமக்கு இல்ல பிடிச்ச பெருமாள், எந்த பெருமாளை நமக்கு பிடிக்குமோ அந்த பெருமாளை கையை பிடிச்சு போங்கோ, திருமுறையை பிடிச்சு போங்கோ, அவன் கண்களையே நினைச்சுன்றோ, அது சுபாசன பேர். அந்த மாதிரி இங்க ஒரு உபாசனம் பண்ணணும்னாக்க தியானம் பண்ணணும், ஏதோ ஒன்று ஓணமே ஆலம்பனம் ஓணம் பிடித்து, அதுக்கு உத்தியத காணம் உத்தியதம்னு ஒண்ணு இருக்கு. அந்த உத்தியதத்தை பண்ணு, அல்லது உத்தியதத்துல ஒரு அவயம் பணம் அத்தை பண்ணு, பணம் ஒண்ணு நமக்கு தெரியும், ஓங்காரத்தையே வச்சு பண்ணுங்கோ. இந்த மாதிரி பண்ணினோம்னாக்கா நமக்கு வீரியோத்தரத்தம், அதாவது தடையே இல்லாத தன்மை. எந்த கர்மாவையோ எதை பண்ணினாலும் சரி, நமக்கு தடை இருக்காது, சுலபமா கிடைக்கும். அது சொல்றதுக்கோசம் வந்தது உபாசித்த அப்படின்னு சொன்னது. அதனால இதுக்கு வந்து பலன் இல்லை, அந்த வாக்கியத்தில் இருக்கு இந்த வாக்கியத்தில் இருக்கு இதெல்லாம் வேண்டாம், போதவனியே அப்படிங்கிறதுல இருக்கு ஸ்பஷ்டமா பலன் இருக்கு. தன் வாக்கியத்திலேயே உத்தீத உபாசித்த இல்லை அப்படின்னு குறிப்பிட்டு சொன்னான். இன்னொன்னு உத்தீதம், உத்தீதத்தை உத்தேசித்து உபாசனம் விதிக்கப்படுகிறது, சொர்க்கத்தை உத்தேசித்து யாகம் விதிக்கப்படுறது அப்படின்னா யாகம் அங்கமா தான் இருக்கும். பூர்வபக்ஷி அது இல்ல, அது ஒரு ஆசிரியம் அப்படிதான், அது ஆசிரியமா இருக்க அவ்வளவுதான். ஒரு படிப்பு அமுத புட்சம் தான் பண்ண முடியும், ஆலமனம் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. கொந்தனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, அதாவது கோபிகாசிரியர்கள்லாம் இருக்காளே அவளுக்கெல்லாம் இருக்காள் யசோதா பிராட்டி. யசோதை பிராட்டி வந்து கொழுந்த மாதிரி தான் இருக்கா, கொழுந்துன்னு என்ன இருக்கும், தலைதான் இருக்கு, அவ்வளவு அழகா சின்ன பொண்ணு மாதிரியே இருக்காளா. ஆனா அத்தனை பேருக்கும் ஆசிரியம் அவதானம், எல்லா ஸ்திரீகளும் அந்த கோபுரத்தில் இருக்கிற ஸ்திரீகளுக்கு எல்லாம் அவதான் ஆசிரியமா இருக்கா, அவளை பிடிச்சிருந்துதான் அவள் நிம்மதியா இருக்காளா. அந்த மாதிரி ஒரு உத்தியதம்ன்றது உபாசனத்துக்கு ஆசிரியமா இருக்கு, அதனால அங்கத்துவம் கிடையாது, ஒரு ஆசிரியம் அவ்வளவுதான். அது கொண்டு பண்ண அந்த உத்தியதத்தை ஆசிரியத்து இந்த உபாசனம் கணக்கு பண்ணப்பட்டால் நமக்கு வீரியோத்திரத்தும் பலம் கிடைக்கும். இன்னொன்னு அவன் ஒரு பதில் சொன்னான், ஒரு கேள்வி கேட்டான், அதாவது சூத்திரகார சமாகாரத்தில் என்னன்னாக்கா மொத்தம் யாகத்துல உத்தியத உபாசனம் பண்ணாலும் பண்ணிட்டான், உத்தியத உபாசனம் பண்ணாமலே மொத்தம் பண்ணிட்டான், அப்ப அது துருத்தீதமா போயிடுது, உத்தியதம் இல்லாததான் இருக்கு யாரும். அப்ப அதனால ஏதாவது தோஷம் வந்துருச்சுனாக்கா ஹோதா இருக்க ஹோமம் பண்றவன், அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த உத்தீத உபாசனத்தை பண்ணணும் இல்லையோ, உத்தீத உபாசனம் பண்றதுக்கு பண்ணல. இந்த பண்ணாட்டா கூட ஹோதா என்ன பண்றாரோ அதனாலேயே உத்தீதம் பண்ணப்படலை அப்படிங்கிற தோஷம் நிவர்த்தி ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன அர்த்தம், உத்தீதம் பண்ணலைன்னாக்கா தோஷம், உத்தீத உபாசனம் பண்ணலன்னா தோஷம். அதப்போ ஹோதா பண்ண காரியத்தினாலேயே அந்த உத்தீத உபாசனமானது பண்ணப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆகவே யாகம் நுழுக்கப்படத்தை கொடுத்துடும் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லையோ, அதனாலயே தெரிஞ்சுக்கணும் நீ மெயினா உபாசனம் பண்ணணும், பண்ணலைன்னா பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு ஆக்ஷேபிச்சான். அது தப்பு. அதாவது அது எப்படின்னாக்கா, ஒரு அதிகாரி இருக்கான், கர்மாவுக்கு அங்கமான உத்தீதம் வந்துட்டு அவன் அனுஷ்டிக்கணும், அதுல வீரியோத்தர உத்தீதத்தை அவன் அனுஷ்டிக்க போறான், உத்தீத காலம் சமம்லாம் பண்ணுவான், சமதானம் பண்ணுவான். இப்ப என்ன கேக்குறா, எவன் ஒருவன் உத்தீத உபாசனத்தை பண்ணி தன்னோட தான் பண்ற யாகத்துக்கு வீரியோத்தரத்தை பணத்த வேணும்னு ஆசைப்படுறான், அதை பண்றான், ஆரம்பிச்சுட்டோ வித்தியை யதார்த்தம் அவன் பண்ண அவன் போடுறான். அதான் எனக்கு பிரபல கர்மாங்க கர்மாக்கள்னால பல வரக்கூடாது, வீரியோத்தரத்தை இருக்கணும், அப்படி இருந்தாதான் எனக்கு இந்த யாகத்தினால பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தனத்தை ஆரம்பிச்சுட்டு ஒழுங்கா பண்ணிட்டான். ஆசைப்பட்டு அவன் இஷ்டப்பட்டு பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒப்பிட்டான், ஒழுங்கா பண்ண. ஒத்த அந்த உத்தீத உபாசனத்தையே நினைக்கல, அவன் அப்படியே பண்ணிக்கிறான், அதுல அவனுக்கு விளம்பமோ சீக்கிரமோ ஏதோ கிடைச்சிட்டு போறது. ஆனா இவன் இருக்கான் பாருங்க, ஆசைப்பட்டு பண்றான் ஆனா பண்ணாம ஒப்புதான், ஒழுங்கா ஒழுங்கா பண்ண. அந்த சமயத்துல இந்த ஹோதா இருக்கே அவர் பண்ணினாக்கா அந்த காரியத்தினாலேயே இந்த உத்தீதம் பண்ணப்பட்டதா ஆகப்படுது. இது கூட காமியம் தான், காமிய கர்மாக்கள் தான், அது காமிய கர்மாக்கள் தான் அது மாறி, காமிய கர்மாக்கள் இல்லைன்னா கிடையாது. ஏன்னா பொதுவா கர்மாவே காமிய கர்மா தானே, மொத்தம் பழத்தை குடிச்சுதான் யாகம் பண்றான், அந்த யாகத்துல உத்தீத சாமா இருக்கு, அந்த சாமாவை உபாசிச்சாக்கா உத்தியத்தை உபாசிச்சாக்கா இவனுக்கு இது கிடைக்கும், பலன் கிடைக்கும், வீரியோத்தர ரூபாய் பலன் கிடைக்கும். அதை இங்க சொல்றது, அதுதான் சொல்றது. இதுல போய் என்ன விரோதம் இருக்கு, அது எப்படின்னா இந்த மாதிரி ஒரு காமியமான கர்மா, அந்த கர்மாவோட உத்தியதம்னு சமதானம் பண்ணணும், அது அங்கமா இருக்கு. அந்த உத்தியத்தை உபாசித்தான்னாக்கா வித்தியாக அவனுக்கு அப்போ வீரியவத்திரத்தம் தடையில்லாம இருக்கிறது, அந்த பலன் கிடைக்கும். அதை ஆசைப்பட்டான் தான் பண்ணலாம், காமிகரமாவே ஆசைப்பட்டாலும் பண்ணணும், இல்ல பண்ண வேண்டாம். அப்படி இருக்கு, அதுக்கு அங்கமான உத்தீதம் அதை உபாசிக்கிறது, அதை உபாசிச்சாக்கா தடை இல்லாம இருக்கிறதுன்னு பலன், அதுவும் இஷ்டப்பட்டா பண்ணலாம். அந்த இஷ்டப்பட்டு ஒருத்தன் பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒத்துதான் அது தோஷம், அப்ப அதுக்கு துருத்தீதம் செய்யல. அந்த சமயத்துல ஹோதா பண்ற காரியத்தினாலேயே அது பண்ணப்பட்டதா ஆயிடும், அவ்வளவுதான். அதனால நீ கர்மாவுக்கு நிகிட்டமா அங்கமா இருக்கு அப்படின்னா நீ சொல்ல வேண்டாம். அதனால இந்த சமாதானம் சொல்றது இந்த துக்காயமா சொல்றதுன்னு கூட இந்த அர்த்தத்துலதான் சொல்லப்பட்டிருக்கு. ஒரேடியா நீ மீனங்கம் உபாசனம் அப்படின்லாம் சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னா, பிரணவ ஓமித்தியால் தட்சணம் உத்தியதம் உபாசிக்கிட்ட உத்தியத தானம், அதுல பிரணவம் இருக்கு, அந்த பிரணவம் உத்தியதத்துக்கு ஒரு அவயவம் ஓங்கார், அத உபாசிக்கிறான். அப்படி உபாசிக்கிற தேனேயும் வித்யா வர்த்தது, தேனே இந்த உபாசனத்தோட கூடின பிரணவம் அத்தனை நிர்தேசம் பண்ணி உபாசனத்துக்கு பிரணவமானது அங்கம். இவ சேத்திரி பார்ப்போம், யாகம் யாகத்துக்கு உத்தீதம் அங்கம், அந்த உத்தியதத்துக்கு உபாசனம் அங்கம், அந்த உபாசனத்துக்கு பிரணவம் அங்கம், இப்படி வரிசையா போனோம். இந்த மாதிரி இருக்கு, அதனால என்ன அர்த்தம், பிரணவத்தோட கூடிதான் உபாசனம். அந்த உபாசனம் உத்தியதை, அது உத்தியதத்துக்கு அங்கம், அந்த உத்தியதம் யாகத்துக்கு அங்கம், அந்த மாதிரி வருது அப்படின்னு அவன் சொன்னான். அது கூட அர்த்தம் சொல்ற, அது கூட உபாசன அங்கத்துவம் வராது. என்னக்க இந்த உபாசன உத்தியதிருத்திய அது என்ன பண்றது, நமக்கு பலனை கொடுக்கறது. என்ன பலன், தீரியவத்தரப்பம், அதாவது தடபடாம இருக்கிறது, அதை கொடுக்கறது, அது புருஷார்த்தம். அது ஸ்தோத்திரம் பண்றதுக்கோசரம் இந்த மாதிரி வந்தது, ஸ்தோத்திரம் பண்றது. இப்ப நீ பிரணவத்தை கொண்டு புத்திய பிரணவத்தை புத்தியதமாக நினைச்சுட்டு உபாசனம் பண்ணு, அப்படி பண்ணினாக்கா உனக்கு தீரியவத்தரத்தை பலன் கிடைக்கும். ஏன் தெரியுமா, இந்த பிரணவத்துல மூணு வேதங்களும் இருக்கு, மூணு வேதங்களும் இருக்கு, மூணு வேதத்துல சொல்லப்பட்ட வித்தியைகளும் இருக்கு, எல்லாமே இருக்கு. அப்படிலாம் வாக்கியம் இருக்கு, இதெல்லாம் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் பண்றது. அதனால இந்த மாதிரி சொன்னதுனால இதெல்லாம் தோஷமே கிடையாது. ஏன்னா எல்லா வேதத்திலையும் பணம் இருக்கு, பணம் இல்லாத இங்கே இருக்கா சொல்லுங்க. ஏற்கனவே சில கீதையில விபூதி யோகத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஏகாட்சரம் அப்படின்னு ஒரு அக்ஷரம், அதாவது அர்த்தத்தோட கூடிய சப்தங்கள்ல நான் ஒரு அக்ஷரமா இருக்கேன், அர்த்தத்தோட கூடிய ஒரு அக்ஷரமா இருக்கேன். என்ன அர்த்தம், அர்த்தத்தோட கூடிய சப்தங்கள் நிறைய இருக்கு, அதுல நான் ஏகாட்சரம் ஒரு அக்ஷரமாக இருக்கேன். ஒரு அக்ஷரம் என்னது, பிரணவம், நான் பிரணவமாக இருக்கேன். காரணம் என்ன, பிரணவம் தான் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கிறதுனால நான் பிரணவமாக இருக்கேன். அக்கஸ்தாமா சீதாமத்திய சுமத்தியமா லக்ஷ்மணஸ்து தனுஷ்பாணி சௌமித்ர லக்ஷ்மணம் அனுஜகாமகா வால்மீகி சொல்றேன். என்ன அர்த்தம், அக்ரதப்பிரயோ ராமன், முதல்ல ராமன் எழுந்துடுற, சீதா மத்திய சுமத்தியமா அழகான இடை உடைய ஸ்திரீகள் வேண்டிற்கிறகு உண்டி சொல்லுங்கள், அது மாதிரி இருக்கணும், வயிற்றுக்கு இதுவாகி இடை நின்று இருக்கணுமா, அந்த மாதிரி அழகான ஓ சாமுத்திரிக லட்சணம். ஏன்னா ஜெகந்நாதாச்சு எப்பேற்பட்ட அழகிய கம்பராமாயணத்தில் வரும், நம்பியை காண்பதற்கோ ஆயிரம் கண்கள் வேண்டும், திருமணம் சேவிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணும் வேணும்னு வச்சு அயோத்தியா நகரத்து ஜனங்கள்லாம் சொன்னாலும், அதை கேட்டுட்டு மிதிராநகரத்து ஜனங்கள்லாம் சொல்றாங்க, நங்கையை காணும் தோறும் ஆயிரம் கண்கள் வேண்டும். இப்ப பார்க்கச்ச ஆயிரம் கண்ணு, அடுத்த வாடி பார்க்கச்ச ஆயிரம் கண்ணு போறாமா, இன்னொரு ஆயிரம் கண்ணு வேணுமா, இப்படியே ஏத்திண்டே போகணுமா, அவ்வளவு அழகாம் பிராட்டி. அத மாதிரி இங்க சீதாமத்திய சுமத்தியமா லக்ஷ்மணஸ்து தனுஷ்பாணி, லக்ஷ்மணன் தனுசோட சேர்ந்திருக்கிறவனாக பிருஷ்டதோ அனுஜகாமகா கடைசியில போறான். இதான் அகார உக்காரம் அகாரம், திருமான் பிராட்டி, அந்த மாதிரி லக்ஷ்மணன் பிரதான பிசுதந்திராதிகாரத்துல ஸ்ரீமந்த ரகசுத்திரசாரத்துல தேசிகள் சாய்க்கிறார். அதனால பிரணவார்த்தம் இதான், இதுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கணும் நமக்கு. அதை அழகா காமிக்கிறானாம் பகவான் ஸ்ரீராமன். அதனால அனுஜகாம ஹா அப்படின்ற வால்மீகி, ஹார்னா ஆச்சரியம், என்ன ஆச்சரியம், இம்பரவான் என்ன அழகா காமிக்கிறான் பிரணவ பிரணவார்த்தத்தை அப்படின்றான். அதனால எல்லா வேதத்துக்கும் சமானம், அதை போய் ஸ்தோத்திரம் பண்றது, ஸ்தோத்திரம் பண்றத போய் இந்த பிரணவம் அங்கம் அது அங்கம் இது அங்கம்லாம் சொல்ல வேண்டாம். ஆகவே அதுவும் தோஷம் இல்லை. ஆகவே இந்த மாதிரி நீ என்னென்ன கேள்வி கேட்டையோ அதை எல்லாத்துக்கும் பதில் சொல்ல, அதே மாதிரி போனசோத்திலே சொல்லியாச்சு, எஸ்ய பரணமே ஏதி ஹூர்பவதி, அந்த மாதிரி இருக்கட்டும் வேண்டாம், அதுவும் வராது. ஏன் வராதுன்னாக்கா அங்க எஸ்ய பரணமையின்னு முதல் வேற்றுமை பிரதம ஆகத்து, இங்க அப்படி இல்லை. இங்க என்ன இருக்கு அப்படின்னுனாக்கா எதை வித்தியானும் திருப்தியா ஆகத்து மூணாவது. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் இது வந்து பலத்தை கொடுக்கிறது. பிரதம பக்திக்கு ஒண்ணும் தெரியாது, ராமஸ்ரேஷ்டதின் ராமஸ்ரேஷ்டதி. ஆனால் ராமையன் அதகா அப்படின்னு என்னதான் பலனே தெரியாது. அந்த மாதிரி இருக்க ராமையன் ராவணம் அதகன்ற மாதிரி சரி இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன் வந்தோம். ஆமா இந்த அதிகாரம் ஏற்கனவே தன்னிற்கார நாணயமா 17வது அதிகாரம் வந்தது, அதுலயே இந்த விஷயம் சொல்லிட்டு போறதானே, அதை விட்டுட்டு ரொம்ப காரியமா இங்க என்னத்துக்கு எடுத்துட்டு வந்து சொல்ற, அங்கேயே அதை சொல்லிருக்கலாமே, அந்த அதிகரணத்திலேயே இதெல்லாம் முடிச்சிருக்கலாமே. சூதகார ரொம்ப காரியமா இங்கேயே வந்து சொல்லணும், வாஸ்தவமான விஷயம் அங்கே கூட சொல்லிருக்கலாம். ஆனா அங்க சொன்னதுதான் இங்க திருடீகரிக்கிறார ஒரு விஷயம் சொல்றோம். ஆனா கேள்வி வரும், ஏன்னா அது போன சோதத்திலே சொல்லிட்டேன். அதாவது காமிய கர்மாக்கள்லாம் பல தாரதமியம் உண்டு. ஏன்னா பகவத்கீதையை சொல்லச்ச ஒத்தன் வந்து மோட்சம் வேணும் அப்படின்னு உபாதனம் பண்ணினான்னு வச்சுக்கோங்க. அப்போ ஜோசாயாத்மிகா புத்தி ஏகேஹ குருநந்தனா அப்படின்னு சொல்ற திருடமான புத்தி, அது திருடமான புத்தி. என்ன அர்த்தம், ஒரே ஒரு பலம் தான், மோட்சம் உண்டுதான், பிரம்ம பிராப்தி தான், பூர்ண பிரம்மானுபூதி, அது உண்டுதான் இந்த பலனை பார்க்கணும். ஆனா இந்த காமிய கர்மாக்கள்லாம் அதோட பலன் அப்படிங்கிற பல சாக்கைகள். நம்ம ஒரு பலத்தை அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்க, எனக்கு கால்நடை வேணும் அப்படின்னு நான் கேட்டு யாகம் பண்றேன், எந்த கால்நடைன்னு சொல்லிட்டு வரா, பசு மாடா இருந்து மாடா, இரும் மாடா என்ன மாடு, ஆடா என்னது, எத்தனையோ கேள்வி வரும், எவ்வளவோ பிரிவுகள் இருக்கு. நம்ம லௌகிகத்துல சாப்பிடறது எத்தனை விதம் சாப்பிடுறோம், நிச்சபடி குழந்தை சாப்பிடுவோமா, சங்கராந்தி வருது பாருங்கோ 3 நாள் போகி சங்கராந்தி அப்புறம் இது கணும், இந்த 3 நாளும் ஸ்திரீகள் எல்லாரும் பேருவா புருஷாளுக்கு என்ன பண்ணி போட்டுருக்கா சாப்பிட்டு. ஆனா இதுல பாருங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வஸ்துக்கள் பண்றாத்திலீங்க, எங்காத்துல சங்கராந்தி அன்னைக்கு அவியதா, சிலாத்துல உரல் சப்தமே கேட்கக்கூடாது, அம்மி சப்தமே கேட்கக்கூடாதான், அந்த மாதிரி சிலாத்துல பண்ணுவா. அதாவது தொண்ட மாநிலத்தில் இருக்கிறவாள்லாம் நிறைய கிரணங்கள் பண்ணிடுவா, ஆனா எங்காத்துல அந்த வழக்கம் இல்லை, என்ன செலவழிய மாட்டேன்றதுன்னு தஞ்சாவூர் பக்கம் இருக்கிறவாள்லாம் அவையெல்லாம் பண்ணிடுவா, அந்த மாதிரி பண்ணிடுவா. ஏன்னா முதல் நாள் மோ குழம்பு படை அப்புறம் எல்லாம் பண்ணிடுறா, சங்கராந்தி அன்னைக்கோ இந்த மாதிரி அவையல் சக்கர பொங்கல் பொங்கல் அவடை ஒரு வாழ்க்கை கிரவுண்டு போறோம், கணு அன்னைக்கோ ஒரு புளி சோறேன் கடம்பு சோறும் சத்தியோகம் அது மாதிரி பண்ணிடுறா. இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா இருக்கு ஆகாரத்திலையும் எத்தனை வேறுபாடு. அது மாதிரிதான் வைதிக கர்மாக்கள்ல காமிய கர்மாக்கள்ல எவ்வளவோ வேறுபாடு இருக்கு. அதனால பகுஷாக்காக அனந்தாஸ்து இந்த மாதிரி அங்க வந்து காமிய கர்மாக்களை பத்தி எல்லாம் சொல்றோம், காமியாஸ்தியதா காமம் சமச்சீரன் அப்படின்னு சூத்திரம் சொன்னோம் போன அடிகளத்துல. காமிய கர்மாக்கள்ல நிறைய பலன்கள், எந்த பலன் நமக்கு தேவையோ அது அதிகமா வரணும் அப்படின்னு நிறைய வாட்டி பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்றதுனால அந்த பல விஷயத்தை கொண்டு இங்க விசாரம் பண்ற அப்படின்னு ஒரு சங்கதி சொல்லிட்டேன். இப்ப என்ன கேட்கிற, இத சரி அதை கூட அங்கேயே சொல்லிருக்கலாமே, என்னது ரொம்ப காரியமா இங்க வந்து சொல்லணும் அப்படின்னு கேள்வி கேட்டாக்கா அதற்கு சமாதானம் வைக்கிறார். இப்ப இந்த பாதத்துல இந்த 26வது அதிகாரம் இருக்கு, இது முடிஞ்சு போனது. அடுத்த பாதம் ஆரம்பிக்கப்படாது. அந்த பாதத்துக்கு அங்க பாதம்னு பேரு. 3வது அத்தியாயம் 4வது பாதத்துக்கு அங்க பாதம். ஏன்னா உபாசனத்தினுடைய உணவு மாற பாதம் இது. உபாதனங்களை பத்தி இங்க சேவிச்சுக்கோம். அடுத்த பாதமோ அங்க பாதம். அந்த உபாசனம் இருக்குது, அவைகள் எது எது அங்கம் அப்படின்னு சொல்ல போறோம். அதுல கோடிட்டு காமிக்கணுமா எது அங்கமா இருக்கும் உபாசனம். இப்ப உத்தீத உபாசனம்லாம் இருக்கு பாருங்க, அது கூட அங்கமா இருக்கும். உத்தீத உபாசனம் மோட்சார்த்தம் கிடையாது. நம்ம எந்த கர்மாவை அனுஷ்டிக்கிறோமோ, எந்த உபாசனத்தை அனுஷ்டிக்கிறோமோ, அப்போ இந்த உத்தீத உபாசனமானது பண்ணோம்னாக்கா அதுக்கு தடை இல்லாம இருக்கும். அவ்வளவுதான் தாத்பரியம். இதை வரிசையா சொல்ல போறேன். அங்கங்கள் எல்லாம் அடுத்த பாதத்துல சொல்ல போறோம். 3வது அத்தியாயம் 4வது பாதம் அது சொல்ல வந்து அதுக்கு இப்ப அவதாரிக மாதிரி கோடிட்டு காமிக்கிறது. அந்த கோடிட்டு காமிச்சோம்னாக்கா இந்த மாதிரி தோஷம் கிடையாது. நீங்க அது சொன்ன விஷயம்தான். தன்னிர்தால ஆணையமாதிகரணத்துல இந்த விஷயத்தை பட்டமாக சாச்சிருக்கேன். ஆனாலும் அதுல சில ஆக்ஷேபங்கள் பண்ணி இந்த அங்கத்துவத்தை ஸ்தாபிக்கணும். எது எதுக்கு அங்கம்? ஏன்னா இப்ப பூர்வ விஷயங்களுடைய அபிப்பிராயம் கர்மாவுக்கு உத்தீதம் அங்கம், உத்தீதத்துக்கு உபாசனம் அங்கம், உபாசனத்துக்கு பிரணவம் அங்கம். ஆகவே எந்த வித்தியா இருந்தாலும் இந்த கர்மாவுக்கு தான் அங்கம் அப்படின்னு கொண்டு போய் விட்டுருவான். அப்ப என்ன ஆகும்னாக்க பிரம்ம வித்திய கூட கர்மாவுக்கு அங்கம்னு வந்துடும். அது வரக்கூடாதுன்னு அடுத்த அதிகாரத்தை சாய்க்க போற. வித்தியை அங்கமாக உடைய கர்மாவிலிருந்து பிரம புருஷார்த்தமா, அல்லது கர்மாவ அங்கமாக உடைய பிரம்ம வித்தியிலிருந்து பரம புருஷார்த்தம் அப்படின்னு சந்தேகம் வந்து அதுல பிரம்ம வித்தியிலிருந்து தான் புருஷார்த்தம் அப்படின்னு சாய்க்க போறோம். ஆனால் கர்மாக்கள் தான் அங்கமா இருக்கு, வித்தியைகள் அங்கமாக இல்லை. அது சாதிக்கணும். அதுக்கோசரம் இப்ப கோடிட்டு காமிக்க. அப்படி காமிக்கவே எந்த தோஷமும் வரத்துக்கு பிரசக்தி இல்லை, பிரசக்தியே இல்லை. அதனால அங்க சொல்ல வேண்டியத இங்க சாதிச்ச சூத்திரக்காரன் அங்க சொல்லிட்டு நிறைய அதை ஒன்றி சொல்லணும்னா போராதுன்னு சில கேள்விகள் எல்லாம் கேட்டு அதற்கு சமாதானம் சாதிச்சு. அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்ற. அதாவது ஒரு பட்சி என்னென்ன கேள்வி கேட்டானோ அந்த கேள்விகளுக்கு எல்லாம் சமாதானம். அதே மாதிரி அதை அங்கேயே சொல்ல வேண்டியத 17வது அதிகாரத்தில் சொல்ல வேண்டியத 26வது அதிகாரத்தில் திருப்பி சொல்லணும். ஒரு அதிகாரம் அதிகமா போயிடுறது அப்படின்னு கேட்டுட்டு அதற்கு அங்கத்துவத்தை எல்லாம் அடுத்த பாதத்துல சொல்ல போறோம். அத அங்க அதை சொல்றதுனால இங்க அது தனியா அடுத்த பாகம் சொல்ல வேண்டியதுக்கு ஒரு அவதாரிக மாதிரி இங்க சொல்லப்பட்டது. அதனால ஒரு தோஷமும் இல்லை. இதெல்லாம் சாஸ்திரக்காரன் அதெல்லாம் சொல்லுவார். அதெல்லாம் அது மாதிரி நடந்திருக்கு, அதெல்லாம் இருக்காது. ஆகவே இந்த தோஷமே கிடையாது அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் சாதிக்கிறார். இப்ப ஸ்லோகத்தை பார்க்கலாம். தாதர்த்தியம் நாத்த கர்ம ஸ்ருதி அவகமயேத்து ஆஸ்மியானம் பமாத்ராத்து வித்யாமூர்த்தயுக்தம் பிரதிநிதி வச்சனம் தத்பதார்த்தி பிரசங்கே தாரே சோபாசனேஸ்து தவனம் அனுகமாத்து தாமத சாதுனாங்கம் அத்தீவித்யாபிரகரணத்தில் ஆசிரிய ஆலம்பம் மாத்திரார் ஆசிரியத்தை ஆலம்பனம் பண்றது. எது ஆசிரியம்? உத்தீதம்னு ஒண்ணுக்கு சாமான் அதை இந்த உபாசனம் ஆசிரியத்தில் நீதிவர்த்தனை போன்ற பலத்தை கொடுக்கிறது. புருஷார்த்தம் தான், கிருத்தர்த்தம் கிடையாது. கிருத்தர்த்தம் யாகம் முடியணும், யாகம் அதுக்கோசரம் உண்டு பண்றது, அது தனியா பண்ண கிடையாது. ஆனால் புருஷார்த்தம் அதே அங்கம், அது பலத்து கோசனம். புருஷார்த்தமா இருந்தா கூட ஒரு ஆசிரியமான உத்தீதத்தை அதை ஆசிரியத்தை உத்தீதத்தை ஆசிரியம் அவனதுதான் அந்த ஆசிரியமா போயிடுதுன்னா என்ன அர்த்தம், புருஷார்த்தம் யாகத்தையே சாதிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கம் ஆயிடும். அது இல்லை, தத்னா இந்திரிய காமத்தை சொல்கிறார், கோதவணியின பசுகாமத்தை அத மாதிரி இதெல்லாம் ஆசிரியமாத்தான் அந்த கர்மாவை அல்லது உத்தியோகத்த அதிகிறது. ஆசிரியாலும் மாத்திராது கர்மஸ்ருதி உத்தியோகம் உபாசித்த உபாதனம் கர்மாவை பண்ணு அப்படின்னு விதிக்கிறது பாருங்க, அது அந்த கர்மத்துவத்தை சொல்றது ஜிதியாசம் உபாசித்த உத்தீதம் உபாசித்த உத்தீதம் அது கர்மா, அந்த உத்தீதத்தை உபாசித்த. அதனால என்ன அர்த்தம், உத்தீதத்தை உத்தேசிச்சு உபாசனம் பண்ணு அப்படின்னு சொல்ற கர்ம ஸ்ருதி. ஸ்ருதி இங்க வேத வாக்கியம் ஸ்ருதின விபக்தி உத்தீதம் அப்படின்னு தித்தியா விபக்தி ரெண்டாம் வாக்கியம். அது மீமாம்சைகள்னா அன்னைக்க சொன்ன பாருங்க, ஸ்ருதி லிங்கம்னு தத்னா ஜோதி அப்படின்னா தத்னாக்க மூணாம் வாட்டம் இருக்கு. அந்த மூணாம் வாட்டினால தயிர் அங்கமா இருக்கிறது எப்படின்னு காஷ்டி போதனம் பத்து செய்யணும். அப்ப என்ன அர்த்தம், போதனத்தை பண்றான் சலுகை பண்றான், அன்னத்தை சலுகை பண்ணுகிறான் சமைக்கிறான். எதை கொண்டு, இந்த காஷ்டங்கள் பிறக கொண்டு பண்றான். பிறகு என்ன அர்த்தம், அங்கமாகுதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி இந்த இடத்துல விபக்தி திருத்தியா விபக்தி இருக்கு. அந்த கர்மஸ்ருதியானது இந்த மாதிரி என்ன சொல்றது, ஒரு ஆசிரியமா இருக்கு. ஆசிரியம் அந்த உத்தீதத்தை ஆசிரியத்து இந்த உபாசனமானது வீரியவத்தனம் பலனை கொடுக்கறது அப்படின்னு சொல்லப்படுது. தாதர்த்தம் தாதர்த்தியம்னாக்க அங்கத்தொன்னு சஸ்ய இதம் தாதர்த்தம், அதாவது என்ன அர்த்தம், இந்த உபா உத்தியோகத்தை குறித்து உபாசனம் அங்கமா இருக்கு அப்படின்னுட்டு என்ன அவகமையே அதை நமக்கு சொல்லி கொடுக்கல. வேற என்ன சொல்லு, ஆசிரியமா இருக்கு உத்தியோகம்ன்றது உபாசனத்துக்கு ஆசிரியமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால இது இல்லை, அங்கத்துவம் கிடையாது, நேமையான கர்த்தவியம் அப்படின்னு இல்லை. புருஷார்த்தம் தான் நம்ம ஆசைப்பட்டா பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாலும் இல்லையவா, வந்து துருக்கீதமா இருந்ததுன்னாக்கீத உபாதனம் பண்ணல, அந்த மாதிரி சமயத்துல என்ன பண்றது, அந்த வாக்கியம் இருக்கு ஹோத்ரு சதனாத்து ஏவாபி துருக்கீதம் அனுசமாகறது. உத்கீதம் பண்ணப்படலைன்னாக்க ஹோதா பண்ற காரியத்தினாலேயே அந்த துருக்கீதமானது பதுக்கீதமும் மாறிடும் அப்படின்னு வாசனா. அதுக்கு பதில் வித்தியாகம் உபாசன அனுட்டான அபாவே, அனுட்டானம் அல்ல இந்த உத்தீத உபாசனத்தை ஒருத்தன் அனுப்பிக்கல, அவ பிரதிவிதி வச்சுருந்து அதுக்கு சமாதானம் பரிஷ்காரம் என்னது, இந்த மாதிரி ஹோதா பண்றதுனாலேயே இவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்றது கூட அது என்ன ஆகும், ஒன்னு தத் பலார்த்தி பிரசங்கே யுக்தம், வித்தியைக்கு என்ன பலன் இருந்தது, உத்தியத வித்தியைக்கு பலன் வீரியவத்தரம் தடை இல்லாம இருக்கிறது. அது வேணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறான், பலார்த்தி தத் பலார்த்தி அதை ஆசைப்படுறான், அந்த பலத்தை ஆசைப்படுறான். அந்த சமயத்துல அவன் ஒழுங்கா அதை பண்ணல, உத்தியத உபாதத்தை ஒழுங்கா பண்ணல, அப்ப அது துருத்தீதமா மாறிடுது. அந்த சமயத்துல இந்த ஹோதா பண்றதுனால இவங்க இந்த தோஷம் போயிடும், அதுதான் தோஷம் போயிடும் அவ்வளவுதான். அதை விட்டுட்டு நீ வந்து ஒரேடியா அங்கோன்னாது அந்த பேர்ல புருஷார்த்தம் தான். புருஷார்த்தத்தை ஆசைப்பட்டு அவன் பண்றான், பண்ணினாக்க அவன் ஒழுங்கா பண்ணல. ஒழுங்கா பண்ண சமயத்துல அது அவனுக்கு தோஷமா போயிடும். அந்த சமயத்துல போதா பண்ணதாலையும் சரியாயிடும், அதுவும் தோஷம் இல்லை. அதே மாதிரி தேனேயம் தெரியா வர்த்ததே அப்படின்னு தேனேன்னு இருக்குது. தேனை என்ன என்ன அந்த பதத்தினால உபாசனத்தோட கூடிய பிரணவத்தை தேனேயம் வித்யா தேனேயம் திரை வித்யா வர்த்ததே மூணு வேதங்கள் அவைகள் அனைத்தும் அதில் எழுதி பிரணவத்தில் அப்படின்னு நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பிரணவத்தை சொன்ன மாதிரி யாகம் யாகத்துக்கு கீழ வங்கம் உத்தியத்துக்கு உபாசன வங்கம் உபாசனத்துக்கு பிரணவம் வங்கம் அப்படின்னு அவன் சொன்னான். அந்த அது கூட இங்க இல்லை, அது கூட பிரஸ்தவனம் தான். தாரே அப்படின்னு தாரேன்னா பிரணவம், அது சுத்தி சோபாசனே தாரே உபாசனத்தோட கூட இருக்கக்கூடிய பிரணவத்துல அனுகமாத்து மூணு வித்தியை மூணு வித்தியும் இருக்கு மூணு வேதங்களும் இருக்கு அப்படின்னு சொல்ற பாருக்கும் அது தவணம் தவணம் அனுகமாத்து மூணு வேதமும் அதை வருது அப்படின்லாம் சொல்ல முடிஞ்சோ மூணு வேதத்தையும் அது இருக்குதுன்னு அது தவண மஸ்து ஸ்தோத்திரம்தான் ஸ்தோத்திரம்தான் பண்ணப்படுறது உபாசனமே இருக்கட்டும் ஆனால் அது அங்கத்துக்கு சொல்லவே இல்லை ஸ்தோத்திரம் பண்ணப்பட்டது அவ்வளவுதான் அதுக்கு அர்த்தம். தாவதா ஸ்தோத்திரம் பண்றதுனாலயே தாத்து அந்த உபாசனம் இது நித்தியத்தை உபாசனம்ன்றது அங்கம்னு இது அங்கமா இருக்குது அப்படின்றது கிடையாது. அதாவது கர்மாவான கர்மாவுக்கு உத்தியத வங்கம் உத்தியத்துக்கு உபாசன வங்கம் உபாசனத்துக்கு பிரணவங்கள்லாம் கிடையாது. உபாசனம் அது உத்தியத்தை ஆசிரியத்து உபாசிக்கப்படுகிறது அவனுதான் அங்கம்னு. அதனால எந்த தோழமும் இல்லை. அப்படியானாக்க பிராக்கு முன்பு பன்னீர்தாரணும் இருக்கு அந்த அதிகரணத்துல பக்தவியசிய இங்க இப்ப சொல்றது இப்ப சொல்லப்படுறது இந்த சுவாதத்துல சொன்ன இல்லையோ இந்த அதிகரணத்துல இந்த அதிகரணத்துல சொல்ல வேண்டிய விஷயத்த பன்னீர்தாரணும் சொல்ல வேண்டியதானே அங்க சொல்லாம ஹித்வா அந்த இடத்த விட்டுட்டார் அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு இடம் வச்சா இந்த அதிகரணத்தை இந்த பேச்சு இந்த அதிகரணத்தை இந்த விஷயத்தை சொல்றது ஏன் இதை சொல்றது உபரி அங்க பாத்திரம் சொல்றமே அது ஏன் சொல்றதுன்னாக்கா உபரி அடுத்தது அங்க பாதம் வருது நாலாவது மூணாவது நாலாம் பாதம் அங்க பாதம் அந்த அங்க பாதத்துல ஸ்தாபனியப்பட்டி அங்க பிரம்ம வித்தியர்களுக்கு எல்லாம் அங்கம் எது எது அப்படின்னு சொல்ல போற அது சொல்லச்ச அதுக்கோசரம் பிரம்ம வித்தியை அங்கியா இருக்கும் அந்த பிரம்ம வித்தியை அங்கியா இருக்கக்கூடிய பிரம்ம வித்தியைக்கு இதெல்லாம் அங்கமா இருக்கு அப்படின்னு சொல்ல போற அது சொல்றதுக்கு பிரசங்கா ஒரு அவதாரிக மாதிரி இங்க போட்டுனாக்க அப்போ கரிஷ்யமான விசாரத்துக்கு பிரசங்க ரூப சங்கம் சொல்லணும் அங்கத்துவத்தை இங்க வித்தியானது நியமேன கிரதுவுக்கு அங்கம் இல்லை அப்படின்னு அங்கத்துவ விசாரம் பண்ணிட்டோம்னு அதை கொண்டு அங்க பாகமும் விசாரிக்கப்படுறது பிரம்ம வித்தியர்களுக்கு எது எது அங்க அங்காய்கள் அதெல்லாம் சொல்லப்படுறது ஸ்தாபனையே பிரசக்தி அதை ஸ்தாபிக்க போற கர்மா அங்கம் ஆசிரம கர்மாக்கள் அங்கம் ஆதாரம் அங்கம் சமதவாதிகள்லாம் அங்கம் இந்திரியத்தை அடக்கிறது அது மாதிரி இதெல்லாம் வளர்ப்போம் இங்கு நிறைய வளர்ப்போம் சாப்பிடுற விஷயங்கள்லாம் நிர்ணயம் பண்ணப்போற எதை வாங்கணும் சாப்பிடலாமா கூடாதா யாரா இருக்கு இந்த பிரம்ம வித்தியர் அதிகாரம் உண்டோ அதனால நிறைய தாக்க போறேன் அதெல்லாம் சொல்லணும் அதுக்கோசரம் இந்த இந்த அதெல்லாம் சொல்லணும்னாக்கா அதுக்கு தொடர்பு காமிக்கணும் அதுக்கோசரம் அந்த பதினேழாவது அதிகரணத்தில் சொல்லப்பட்ட விஷயத்த அங்க சொல்லப்பட வேண்டிய விஷயத்த இங்க சாட்சிப்பேன் ஏன்னா அது அடுத்த பாதத்துக்கும் இந்த பாதத்துக்கும் தொடர்பு சங்கதி சொல்லணும், அதுக்கும் அதனால எந்த தோஷமும் கிடையாது. இந்த உபாசனம் நேமையான முட்டிக்க வேண்டாம். ஒரு வேதியத்தை போன்றது ஒரு பலன் தேவை, அந்த சமயத்தில் இல்லைன்னு வேண்டாம். ஆசைப்பட்டாக்கா அதை அனுப்பிக்கலாம், இல்லைன்னு வேண்டாம். அதனால இது புருஷார்த்தம் தான், கிரத்தார்த்தம் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால காட்டி அப்படி சொன்னதுனால இந்த அதிகாரமும் தாதத்தியம் நாத்த கர்ம ஸ்துதி அவகமயேது ஆசிரியாலம்பமாத்ராத்து வித்யாகாணோ செயுக்தம் பிரதிவித்யாசனம் தற்பார்த்தி பிரசங்கே தாரே சோபாசனேஸ்து தவணம் அனுகமாத்து தாமதா சா துணாங்கம் வேதாந்த